النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். சிறப்பான இந்த மஜ்லிஸிற்கு வருகிறந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் தலைப்பிற்குள்ளே நுழைய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத். பின்னாடிலாம் ஒன்று சவுண்ட காணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு உள்ளத்தை கடுமையாக்கும் காரியங்கள் 10. மார்க்கம் எதுவெல்லாம் உள்ளத்தை கடுமையாக்கும் என்று பேசுகிறார். ஆலமுல் அஸ்பாபி அல்லதி துக்சில் கல்வ, உள்ளத்தை கடுமையாக்குகிற காரியங்களிலேயே பிரம்மாண்டமானது முதலாவது உகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நிந்திப்பது என்றார்கள். பெற்றோர்களை நிந்திப்பது, யார் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை கடின முகத்தோடு பார்க்கிறார்களோ அது உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். அன்பிற்குரியவர்களே, அதுவும் நிறைய இளைஞர்கள், இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களை நாம் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கிறதா அல்லது மிருதுவாக இருக்கிறதா என்பதை நம் பெற்றோர்களிடத்திலே நடக்கிற முறைகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவிலே நடந்த ஒரு செய்தியை நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் படித்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தாய் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறார், ஆனால் அந்த இளைஞன் நாய் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து சகோதரன் மாதிரி புள்ள மாதிரி நாயை வச்சிருக்கிறாங்க. அந்த இளைஞன் அந்த நாயிடத்திலே காட்டுகிற பாசம் அந்த தாயிடத்திலே காட்டவில்லை. தாயின் சொல்லை மதிப்பதில்லை. அந்த தாய் கோர்ட்டிலே என்ன கேஸ் கொடுத்திருந்தாள் என்றால், ஒரே வீட்டிலே நாங்கள் வசிக்கிறோம், என் பிள்ளையை வளர்த்திருக்கிறேன், எல்லாம் செய்தேன், ஒரு நாளைக்கு ஒரு முறை என்னை வந்து என் பிள்ளை பார்த்தால் போதும், 24 மணி நேரமும் நாயை பார்த்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளை, என்னை வந்து ஒரே ஒரு தடவை என் பிள்ளை பார்த்து விட்டால் போதும் என்று கோர்ட்டுக்கு கேஸ் செல்லுகிறது. கடைசியில வாதங்கள் எல்லாம் நடந்து தீர்ப்பு என்னானது தெரியுமா? அவனுக்கு வயது 18 ஆகிவிட்டது, அவனுடைய தனி மனித சுதந்திரத்தில் தாய் தலையிடக்கூடாது. அந்த சட்டம் விளங்குற சட்டமா? அவனுடைய தனி மனித சுதந்திரத்தில் தாய் தலையிடக்கூடாது. இது வளர்ந்த வல்லரசு கொடுக்கிற தீர்ப்பு. இன்றைக்கும் நம் சமூகத்திலே நடக்கிற நிலைப்பாடுகள், அன்பிற்குரியவர்களை பெற்றோர்களை நிந்திக்கிற அவலச்சூழல் இன்றைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வரலாறு படிக்க நேர்ந்தது. குழந்தைகளை வளர்க்காமல் நாயை வளர்க்கிற தம்பதிகள் ஒரு சிலர் மேலை நாடுகளில் வசிக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, எனக்கு அடங்காத பிள்ளைகளை பெற்று நான் வளர்ப்பதை விட நான் வளர்த்த பிள்ளை எனக்கு எப்படியும் கட்டுப்பட போறதில்லை, அதனால வாழ்க்கை முழுக்க எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நாயை வளர்ப்பது மேல் என்று சொல்லி நாயை வளர்க்கிற தம்பதிகள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அருகிலே ஒரு தாய் தன்னுடைய பையனை படிக்க வைத்து உருவாக்கி அந்த பெற்றோர்கள் படிக்க வைக்கப்படுகிற பாடு, தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் பாழாக்கி கொடுத்த அந்த தாய், கணவன் இறந்து போக பல வீடுகளிலே வேலை செய்து பல பேர்களுக்கு ஓதிக் கொடுத்து படிக்க வைத்த பெரம்பலூர் தாயின் வரலாறு நீங்கள் எல்லாம் நர்கீஸ் போன்ற நூல்களிலே படித்திருக்கலாம். அந்த தாய் சோகத்தோடு எழுதிக் கொள்ளுகிற நிகழ்வுகள், படிக்க வைத்து ஆணாக்கி எல்லாம் செய்து திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. திருமணம் முடித்து சில ஆண்டுகளில் இவன் பெற்ற பிள்ளையை இந்த தாய் பார்க்கவில்லை என்பதற்காக வயதான தாயை வீட்டை விட்டு போ என்று துரத்துகிற அவளச் சூழல். அந்த தாய் இவன் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது, 2 வயது 3 வயது இருக்கிற பொழுது, உன்னை நான் வளர்த்துட்டே பெத்துட்டே நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ என்று சொன்னால் இவனுடைய நிலை என்னாவது? வயதான அந்த தாய், பள்ளிக்கு வருகிறாள், பள்ளிக்கு வந்து சொல்லுகிறாள், என் நிலை இப்படி ஆகிவிட்டது, நான் என் பிள்ளையை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கினேனே. கடைசியிலே அந்த தாயை ஒரு முதியோர் இல்லம் தத்தெடுத்து அந்த தாய் தன்னுடைய பேட்டியை கொடுக்கிறார். நான் வளர்த்த என் பிள்ளை கொடுக்காத பாசத்தை இன்றைக்கு என்னோடு சேர்ந்திருக்கிற முதியவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை மனம் வலிக்கிறது. பெற்றெடுத்த பெற்றோர்களோடு நடந்து கொள்ளுகிற முறை இன்றைக்கு குறைந்து போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அந்த தாயை தாங்கிய வரலாறுகள், அவர்கள் கடைசி காலம் வரை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவை அவர்களுக்காக துஆ செய்து கொண்டு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர்கள் செய்த ஹிதுமத்துக்கள் ஏறாள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், அக்க உம்மகும் அந்திம காலம், நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுப்பான், பெற்றோர்களை நிந்திப்பான். நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை உறுதியாக பெற்றோர்களுக்கு இருக்காது. இப்படி ஒரு காலம் வரும், இந்த காலம் கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அது நடக்கிறதா இல்லையா? இன்னொரு பக்கம் இன்றைய இந்த சிறுவர்களை நாம் வளர்க்கிற முறையை பார்த்தால், வரும் காலத்திலே கண்டிப்பாக அந்த சிறுவர்களின் உள்ளமெல்லாம் இறுகி போய்த்தான் இருக்கும். காரணம், இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? இந்த சிறுவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சொந்தக்காரர்கள் 3 பேர் தான். 1 செல்போன், இன்னொன்று தொலைக்காட்சி, 3வது வீடியோ கேம். இந்த 3 சொந்தங்கள் தான். வேறு எதையும் பார்ப்பதற்கு அந்த பிள்ளைகள் விரும்புவதும் இல்லை. சொந்தங்களோடு உறவாடுவது, பெற்றெடுத்த பெற்றோரின் முகத்தை பார்ப்பது இபாதத் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு பெற்றெடுத்த பெற்றோரின் முகத்தை பார்க்க இந்த பிள்ளைகள் விரும்புவதில்லை. வருங்கால சந்ததிகளை, இளைஞர்களே, வருங்கால சந்ததிகளை உருவாக்குகிற மார்க்கத்தோடு பண்பாடுகளோடு உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. இனி என்ன செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நாயகமும் நபித்தோழர்களும் தைரியத்தை உருவாக்குவதோடு சேர்த்து மார்க்கத்தையும் கொடுத்தார்கள், பெற்றோர்களின் அஸ்மத்தையும் கொடுத்தார்கள். பெற்றோர்களை எப்படி மதிக்கணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்தாங்க. அய்யாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த காலத்திலேயே பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். பெற்றோருக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் வருகை தந்ததற்கு பிறகு, நாயகத்தின் வருகைக்கு பிறகு, மதினாநகரத்திலே வாழ்ந்த காலத்திலே 10 காலத்திலே அந்த பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது உட்கார்ந்த மகன்கள் யாரும் இல்லை. எப்படி பெருமானார் மாற்றி இருக்கிறார்கள்! ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை எப்படி இருக்கிறது? இதே நேரத்திலே தைரியசாலிகளை எப்படி உருவாக்கினார்கள்? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரோட்டிலே நடக்கிற பொழுது சிறுவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள். ஆனால் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்களே, நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்களே. அந்த சின்ன பையனை பார்த்து கேட்க அவர் சொன்னார், நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்களை பார்த்து ஓடி ஒளிய? நீங்களும் மனிதன், நானும் மனிதன், நான் என்ன தவறு செய்தேன் ஓடி ஒளிவதற்கு? பாதை விசாலமாக இருக்கிறது, உங்களுக்கு இடம் இருக்கிறது, சென்று கொள்ளுங்கள் என்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டார்கள். யார் தெரியுமா இவர்? அஸ்மாவின் கணவர் ஜுபைர். இந்த அஸ்மா பெற்றெடுத்த பிள்ளை அப்துல்லா இப்னு ஜுலாயர் ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்ய மக்காவுக்கு வருகிற பொழுது இந்த சின்ன இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தங்க அம்மாட்ட போறாங்க, அஸ்மா ரலியல்லாட்ட, என்னை ஹஜ்ஜாஜ் உள்ளே நுழைந்து கொலை செய்வது உறுதியாகி விட்டது, தாயே நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். கண் தெரியாத அஸ்மா அப்படி தடவி பார்க்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவை தடவி பார்த்தால் உருக்கு சட்டையை போட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், இறக்கும் ஆட்டுக்கு எதற்கு உருக்கு சட்டை மகனே, இறக்கும் ஆட்டுக்கு எதற்கு உருக்கு சட்டை மகனே, அதை கலட்டி விடு மகனே, நீ வீரத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை, உன் தாய் உன்னை கோழையாக்க மாட்டாள், வீரத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை, நீ மார்க்கத்திற்காக ஒரு வாடிமை ஒரு அநீதிக்காரனை எதிர்க்கப் போகிறாய், உனக்கு எதற்கு உருக்கு சட்டை, அவன் என்னை கண்டம் துண்டமாக வெட்டுவதாக சொல்லுகிறான், அதனால் தான் நான் உருக்கு சட்டை அணிந்திருக்கிறேன். சொன்னார்கள், அஸ்மா ஆடு இறந்ததற்கு பிறகு கண்டம் துண்டமாக வெட்டுவதை பற்றி என்றைக்கு ஆடு கவலைப்பட்டது? ஆடு மோத்தா போனதுக்கு பின்னாடி அறுத்ததுக்கு பின்னாடி அது துண்டு துண்டாகத்தான் ஆக்கப்படும், என்றைக்கு கவலைப்பட்டது? மகனே நீ மரணத்தை கண்டு பயப்படாதே. அன்புக்குரியவர்களே, வீரத்தை விதைத்த அந்த தாயை கடைசி வரை காத்த மகன்கள். ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? வருங்காலத்தில் பெற்றோர்கள் குறித்து, அவர்கள் கண்ணியம் குறித்து யோசிக்க வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட கேட்டா, முதோ எதிரியே எங்க வாப்பா உமா தான், அத்தா அம்மா எப்ப பார்த்தாலும் உபதேசம் செய்யறாங்க, முதோ எதிரியே அவர்கள் தான் என்கிறான். அப்ப உள்ளம் சிறு வயதிலேயே கல்லாகி விடுகிறது. அதனாலதான் முதல் காரணம் துப்சில் கல், உள்ளத்தை கல்லாக்கும் முதல் காரணம் பெற்றோர்களை நிந்திப்பது. இரண்டாவது காரணம் இஸ்ராருல் மஆசி, இஸ்ராருல் மஆசி, பாவங்களை தொடர்ந்து செய்வது. ஒரு பாவத்தை ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சிட்டாருனாவே அந்த பாவம் குறித்து உண்டான எண்ணம் இவனுடைய உள்ளத்தை விட்டு போய்விடும், உள்ளம் கடுமையாகிவிடும். ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களை, எவ்வளவு பாவங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வட்டியிலே தொடர்ந்து உழலுகிற சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது. புர்காவை போட்டுக் கொண்டு அழகு கடைக்கு தொடர்ந்து செல்லுகிற இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, இதற்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது நாம் செய்தோமா? இல்லை. பாவத்திலேயே ஊறிப்போன பெண்மணிகள், பாவத்திலேயே ஊறிப்போன சிறு சிறு வியாபாரிகள், இன்னைக்கு வட்டிக்கு அடிமையாகி போன சிறு வியாபாரிகள் அதிகரித்திருக்கிறார்கள். இஸ்ராருல் மஆசி, புகழுலே மஜ்னூன், எப்பொழுது பார்த்தாலும் அழுக்கு மூட்டையை தூக்கிக் கொண்டே அலைவார்களாம். புகழுலே மஜ்னூன், அருண் ரஷீதின் காலத்திலே வாழ்ந்த இறை நேசன், ஆக போன பக்கத்தில் போன அவ்வளவு நாற்றம், இவர்களுடைய உடையெல்லாம் சுத்தமாக இருக்கிறது, நல்ல டிரெஸ் போட்டுட்டு மேல மூட்டையை பார்த்தா ஆக அழுக்கு மூட்டை, நாத்து அடிக்கிற மூட்டை. மக்கள் எல்லாம் கேட்டார்களாம், நல்ல ஆடை அணிந்து கொண்டு இப்படி நாற்றம் அடிக்கிற சுவையை தூக்கிக் கொண்டு திரிகிறீர்களே என்று கேட்க, புகழோலே மஜ்னூன் சொன்ன வார்த்தை, நான் வெளியிலே தூக்கித் தருகிறேன், நீங்கள் உள்ளே தூக்கிக் கொண்டு அழைகிறீர்களே என்றார்கள். நான் வெளியிலே அழுக்கு மூட்டை, நீங்கள் உள்ளுக்குள்ளே நிறைய பாவங்களை தூக்கிக் கொண்டே அழைகிறீர்களே. பொய் சொல்லுவது பாவம் என்றே தெரிவதில்லை, கோல் சொல்வது பாவம் என்றே தெரிவதில்லை, அடுத்தவனை கேவலமாக நினைப்பது பாவம் என்றே தெரிவதில்லை. அன்புக்குரியவர்களை, யோசிக்கிறோம், சிகரெட்டு குடிக்கிறது ஹராம் மார்க்கம் சொல்லுகிறது, இன்றைக்கு அது பாவம் என்றே தெரிவதில்லை. சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிற அகலச்சூழல் நம் சமூகத்திலே, இது உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். அல்லாஹ் யாரையெல்லாம் அழித்தான் ஒரு பட்டியல் போடுங்க, உலகத்திலே என்னென்ன மாற்றங்களை கொடுத்தான் என்று ஒரு பட்டியல் போடுங்கள். குர்ஆன் பேசுகிறது, லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் அய்தின் நாஸ், உலகத்திலே நடக்கிற குழப்பங்கள் மாற்றங்களுக்கு காரணம் நாம் தான் என்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ஒருவர் ஒரு சமூகம் தொடர்ந்து பாவம் செய்கிற பொழுது விதவிதமான அதாபுகளை கொடுத்து அல்லாஹ் அளிக்கிறார், தொடர்ந்து பாவங்கள். அதுல சுவைப் அலி இஸ்லாத்தினுடைய கௌமுகளை அல்லாஹ் பேசுவார். அஞ்சு அண்ணன் தம்பி மன்னர்கள் இருந்தார்கள், அவங்களுக்கு பேரை வச்சே இன்னைக்கு கணக்கு வச்சிருக்கிறான். அபுஜத்து, ஹப்பது, குத்தி, களிமண், சஹ்பஸ், அந்த அஞ்சு பேர்த்துக்கு பேரு. இன்னைக்கு இதுதான் அரபி கணக்கினுடைய நம்பர். அபுஜதுன்னு அலிப்புனா ஒன்னு, பேண்டா ரெண்டு, ஜீமுன்னா மூணு, தாளுனா நாலு, இப்படி அபுஜது கணக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த அபுஜது கணக்கு இருக்கிறதே 786 பிஸ்மில்லான்னு சொல்றாங்களா இல்லையா, இதான் இந்த கணக்கை வச்சுதான் சொல்றாங்க. இந்த அபுஜது ஒருத்தனுக்கு பேரு, ஹப்பஸ் ரெண்டாவது ஆளு, குத்தி மூணாவது ஆளு, களிமண் நாலாவது, சஹ்பஸ் அஞ்சாவது. இந்த ஐந்து அரசர்களும் வியாபாரிகளை தனக்கு சொந்தமாக்கி இன்னைக்கு நடந்த அரசியல் அப்படியே அன்னைக்கு நடந்துச்சு. அந்த வியாபாரத்தில் இவர்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். இந்த அஞ்சு பேர்த்துக்கும், அஞ்சு பேர்த்துக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் கொடுத்தா தான் அளவு நிர்வையில் நீங்க எப்படி வேண்டாலும் நடந்துக்கலாம் என்று அவர்களுக்கு சலுகைகள் இந்த ஐந்து அரசர்களும் சேர்ந்து வழங்கினார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொடர்ந்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி கேட்கவில்லை. ஒரே நாளில் ரபுல் ஆலமீன் அத்தனை இவர்களையும் அழைத்தார். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட கவுமுகளை தவிர இவன் செய்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபாத்தாத்துக்கள் தாவர வர்க்கங்களை அழித்ததாக பேசுகிறான். ஒரு ஊரையே காலி செஞ்சேங்கிறான். சபா நாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஈமான் கொள்ளவில்லை, அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்த ஞாமத்துக்களை அவர்கள் மதிக்க தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த பக்கம் பார்த்தாலும் டேமிலிருந்து தண்ணீர் வருகிறது, பசுமையான பூஞ்சோலைகள், எல்லா காய்கறியும் விளைகிற நிலமாக இருந்தது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹ் எலிகளை விட்டான். அந்த அணைகளை அரித்தது, அணைகளை அரித்தது, அந்த ஊரையே அல்லாஹ் அழித்ததாக அல் குர்ஆனில் பேசுகிறான். கடைசியில் அந்த தாவர வர்க்கங்கள் பூஞ்சோலைகள் எல்லாம் பாலைகளாக மாறிப்போனது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இவன் செய்த பாவத்தால் அல்லாவினுடைய நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தாத காரணத்தினால் அவனையும் சேர்த்து அந்த தாவரங்களையும் சேர்த்து அழித்தோம் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அவன் செய்கிற பாவத்தினால ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து வெண்மையாக இறக்கப்பட்ட அந்த தூய்மையான கல் இன்னைக்கு அது கருப்பு கல்லாக மாறிப்போனது. எவ்வளவுதான் அது முறிஞ்சும் பாவம், அத்தனை பாவத்தை ஒட்டுமொத்தமா செஞ்சுட்டு அங்க போய் கையை வைக்கும் போது கல்லே அழுது, அது பாவம் கருப்பாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வாதியே ஹஜ்ருக்கு செல்லுகிற பொழுது இந்த இடத்தை கடக்கிற பொழுது வேகமாக கடங்கள், அழுது கொண்டே செல்லுங்கள் என்றார்கள், அழுது கொண்டே செல்லுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன காரணம்? சமூக கூட்டத்திற்கு அதாவது இறங்கிய இடம் இந்த இடம் தான், இந்த இடத்தை கடக்கிற பொழுது நீங்கள் அழுது கொண்டு செல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, பாவிகள் இருந்த இடத்தை கடக்கிற பொழுது அந்த பாவத்தின் சுவை ஒட்டிக்கொள்ளும் என்று சொன்னார். அதனுடைய ஆசார் கியாமத்து நாள் வரை இருக்கிறது என்றுதானே பொருள். அதனுடைய சுவடு கியாமத்து வரை இருக்கிறது என்றுதானே பொருள். இன்னைக்கு ஆஜிகள் போற ஆஜிகள் மினாவில தங்குவார்கள், ஆனா வாதியே மஹஸ்தர் பெருமானார் சொன்னார்கள், இந்த இடத்திலே நீங்கள் தங்க வேண்டாம், இதை கடக்கிற பொழுது வேகமாக கடந்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? யானை படைகளை அல்லாஹ் அழித்த இடம் இந்த இடம், இங்கு இருக்க வேண்டாம், அல்லாஹுவின் அதாவது இறங்கிய இடம். எதனால் இறங்கியது? இஸ்ராருல் மஆசி, சொல்லி சொல்லி பார்த்து கேட்காத பாவம். காபாவை இடிச்சே தீருவேன்னா ஆப்ரஹாம், கடைசியில் அவனும் அவனுடைய யானைப்படைகளும் அழிந்து போனது. வரலாறு பேசுகிறது, அல்லாஹ் சில பேர்களை நிலநடுக்கத்தை கொண்டளித்தான். குர்ஆன் பேசுகிறது, சில பேர்களுக்கு அல்லாஹு தஆலா மாற்றங்களை ஏற்படுத்தி அளித்தான், கல்புகளை கொண்டு புரட்டி எடுத்து அளித்தான். இப்படி நிறைய பேசும் அல் குர்ஆன். இஸ்ராருல் மஆசி, ஒருவர் பாவங்களை அதிகமாக செய்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உள்ளத்தை கடுமையாக்கி விடுகிறான். அதனால எந்த பாவமும் தொடர்ந்து செய்கிற பாவமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தௌபா செய்வதற்கு இதைவிட, இந்த ரமலானை விட ஏற்ற ஒரு தினம் உலகத்தில் இல்லை. மூன்றாவது உள்ளத்தை கடுமையாக்குவது சொஹ்பத்துல் ஃபுஜார், பாவிகளின் நட்பு. நண்பர்கள் நமக்கு தேவை. கெட்ட நண்பர்களை நாம் தோழர்களாக்குகிற பொழுது நம்முடைய உள்ளம் கல்லாகிவிடும், உள்ளத்தை அது இருகச் செய்துவிடும். அதனால நண்பர்களை தேர்வு செய்கிற பொழுது அல்லாஹ்வாலாக்களாக நல்லவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அபூஜகிலை தேர்வு செய்தவர்களை எல்லாம் எப்படி ஆனார்கள்? நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். அபூஜகிலை நண்பர்களாக தேர்வு செய்தவர்களுடைய நிலைமை என்னானது? அழிந்து போனான். உக்பத் இப்னு அபி முகைத் எல்லா ஹதீஸ் நூல்களும் புகாரி உட்பட்ட அத்தனை நூல்களும் பேசுகிறதே. உக்பத் இப்னு அபி முகைத் பெருமானாரை விருந்துக்கு அழைத்தான். உக்பத் இப்னு அபி முகைத் ரசூலுல்லாஹ் விருந்துக்கு செல்கிறார்கள். உபை இப்னு கலப் விருந்துக்கு வருகிறார். உபை சொல்லுவான், உக்பாவை பார்த்து இவரை விருந்துக்கு சாப்பிட்டால், இவரை விருந்துக்கு அழைத்தால் நான் சாப்பிட மாட்டேன், நான் போயிடுவேன். ஆனால் அந்த நண்பனை விட மனமில்லை. சொன்னான், உபையிடத்தில் முகம்மதை அழைத்து விட்டேன், அழைத்ததற்கு பிறகு உணவு கொடுக்காமல் இருந்தால் நன்றாக இருக்காது, கொஞ்சம் பொறுத்துக்கொள். ஆனால் அவன் பொறுக்க தயாராக இல்லை. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காரி உமிழ்ந்தான். உக்பத் இப்னு அபி முகைத் காரி உமிழ்ந்தான். அண்ணனை விருந்துக்கு அழைத்து தன்னுடைய கெட்ட நண்பனோடு சேர்த்து கொண்டு பெருமானாரை காரி உமிழ்ந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான், நாளை மறுமையிலே கையை கடித்துக் கொள்வானாம். அல்லாஹ் பேசுகிற பொழுதே அழகாக பேசுவான், கையை கடித்துக் கொள்வானாம். யாழைத்தனி லம்மத்தகிது குலானன் கலீலா, இவனை நண்பனாக நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதே, நான் எடுத்து இப்படி மாறிப்போனேனே என்று புலம்புவான். அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, கெட்ட நண்பர்களின் சவகாசம் எவ்வளவு கொடுமையானது, குர்ஆன் பேசுகிறது. ஆனா இன்றைக்கு அன்புக்குரிய இளைஞர்களே, நாம் எந்த நண்பர்களை தேர்வு செய்திருக்கிறோம், நம்மால் சமூகத்திற்கு என்ன பயன்கள் இருக்கிறது கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் இரண்டாம் பாகம் புகாரியில் இரண்டாம் பாகத்தினுடைய முதல் இரண்டாவது ஹதீஸ் அதான். அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் மக்காவுக்கு வந்தால் உமையா வீட்டிலே தான் தங்குவார்கள். உமையா சிரியாவுக்கு செல்கிற பொழுது மதீனா வந்தால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வீட்டிலே தான் தங்குவார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் முஸ்லீம், இவர் காஃபிர். ஆனாலும் கூட வந்து போகிற பழக்கம் இருந்தது. ஏறத்தாழ நம்முடைய உறவுகள் மாதிரி வந்து போகிற பழக்கம் இருந்தது. ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவுக்கு வருகிறார், தவாப் செய்ய வேண்டும். உமையாவை அழைத்துக் கொண்டு காபாவுக்கு செல்லுகிறார். செல்லுகிற பொழுது இடையிலே அபூஜஹில் வருகிறார். என்ன உமையா, அப்துல் ரஹ்மானை அழைத்துக் கொண்டு எங்கே செல்கிறாய்? தவாபுக்கு காபாவுக்கு செல்கிறேன். அழைத்துக் கொண்டு செல்லாது. நம்முடைய எதிரி முகம்மதின் தோழறிவர், நம்முடைய எதிரி முகம்மதின் தோழறிவர், இவரை அழைத்துக் கொண்டு நீ செல்ல வேண்டாம். உமையா, இந்த போலான்னு புறப்பட்டோம், முடியாது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வீரத்தின் தலைவர் இல்லையா? அபூஜஹிலிடத்திலே சொன்னார்கள், அபூஜஹில் உன்னுடைய ஆட்டத்திற்கான முடிவு காலம் வந்துவிட்டது என்று அபூஜஹிலை விட குரலை உயர்த்தி பேச உமையா அபூஜஹிலோடு சேர்ந்து கொண்டார். அப்துல் ரஹ்மான், என் தலைவனின் குரலை விட நீ உயர்த்தி பேசுகிறாயா? என் தலைவனின் குரலை விட நீ உயர்த்தி பேசுகிறாயா என்று அபூஜஹிலுக்கு வக்களத்து வாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். உமையா, பெருமானார் பேசுகிற பொழுது சமீபத்தில் தான் சொன்னார்கள், அதி விரைவில் உமையா இறந்து விடுவான் என்று சொன்னார்கள், எதிரிகளால் கொல்லப்படுவான் என்று சொன்னார்கள். வேகமா எழுந்த உமையா அடங்கி போனான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிளம்புகிறார்கள், தவாப் செய்யாமலே ஊருக்கு கிளம்புகிறார்கள். உமையா வீட்டுக்கு வருகிறான். மனைவி இடத்திலே கேட்டான் ஆறுதல் கிடைக்கும் என்று. ஏதோ அந்த முகம்மது அதி விரைவில் உமையா இறந்து விடுவதாக, நான் இறந்து விடுவதாக அந்த முகம்மது சொன்னாராமே என்று சொல்ல, மனைவி ஆறுதல் சொல்லும் என்று நினைக்க மனைவி சொன்னால், முகம்மது சொன்னாரா, அப்ப நீ சீக்கிரம் சேர்த்திருவன். முகம்மது சொன்னாரா, அப்படியானால் நீ இறக்க போகிறாய். மனைவி சொல்லுவாள், ஏன் அந்த நண்பனோடு நீ கூட்டு வைத்தாய்? அபூஜஹிலோடு. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், தஃபுச்சார்களோடு பாவிகளோடு கூட்டு வைத்தவர்களின் நிலை. பத்ர் போர்க்களத்திலே கிணற்றிலே தள்ளப்பட்டவர்களாக இறந்தார்கள் வரலாறு பேசுகிறது. ஆனால் நல்லவர்களோடு சேருகிற பொழுது என்ன கிடைக்கும்? மார்க்கெட் இடத்திலே கேட்டால், மாணவி இடத்திலே கேட்டால் நிறைய பேசுகிறார்கள். நல்லவர்களோடு சேருகிற பொழுது முதல்ல அல்லாஹ் கொடுக்கிற பாக்கி என்ன தெரியுமா? வஜபத் முஹப்பதி வில் முத்தஹாபீன ஃபிய வல் முத்தஜாலிசீன ஃபிய வல் முத்தஸாயிரீன ஃபிய வல் முத்தபாதிலீன ஃபிய. அல்லாஹ் சொல்லுவானா, நான் யாரை பிரியப்படுகிறேன் தெரியுமா? அல்லாஹ் பேசுகிறான், எனக்காக யார் பிரியப்பட்டார்களோ ரெண்டு பேர், வேற எந்த நோக்கமும் இல்ல, அல்லாஹ்வுக்காக பிரியம். இந்த பள்ளியில ஏற்படுகிற நேசம் எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது சொத்துனால நேசமா? தொழுது வந்து அல்லாஹ்வுக்கான நேசம், எனக்காக பிரியப்பட்டார், எனக்காக சந்தித்துக் கொண்டார், எனக்காக ஓரிடத்தில் அமர்ந்தார். இங்கு வந்து அமர்வதின் நோக்கம் அல்லாஹ் ரசூலை தெரிவதற்கு, எனக்காக அமர்ந்தார், எனக்காக செலவழித்தார், அதனால் என்னுடைய மொஹப்பத் வாஜிபாகிவிட்டது என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய முகப்பத்தை பெற்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானா. நல்லோர்களுடைய தோழமையால் அல்லாஹுவின் முகப்பத் கிடைக்கிறது. இரண்டாவது ஹலாவத்துல் ஈமான், ஈமானின் பிரகாசம் கிடைக்கும். நம்ம நிறைய சுவைகளை பார்த்திருக்கிறோம், ஈமானுடைய சுவை நமக்கு தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஈமானுடைய சுவை என்ன? ஈமானுடைய சுவை வேண்டுமானால் இறைவனுக்காக நல்லவர்களை பிரியப்பட வேண்டும். மூன்றாவது, நல்லவர்களை பிரியப்படுவதால் ஹுஸ்னே ஹாத்திமா, நல்ல முடிவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிறார். அப்பா தாகிற பொழுது நல்ல முடிவு யாருக்கு என்று சொன்னால், யார் நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு. நான்காவதாக, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 70,000 மலக்குகள் இவனுக்காக தினமும் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நல்லவர்களோடு சேர்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அஞ்சாவதாக, இவர் ஒருத்தர் பிரியப்படுவாரு, அவர் பார்த்தா காஷ்மீர்ல இருப்பாரு, இவர் பார்த்தா கன்னியாகுமரியில இருப்பாரு, சந்திச்சே இருக்க மாட்டாங்க, ஆனா பிரியப்படுவாங்க. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிற நாளையிலே அல்லாஹ் இரண்டு பேர்களையும் சந்திக்க வைப்பானாம். வாஹிதுன் ஃபில் மஸ்ரிக் வாஹிதுன் ஃபில் மக்ரிப், ஒருவர் கிழக்கில் இருந்தார், ஒருவர் மேற்கில் இருந்தார், ஆனால் எனக்காக பிரியப்பட்டார், இரண்டு பேர்களையும் நான் சேர்த்து வைக்க வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் சேர்த்து வைப்பானாம். அல்லாஹ் அக்பர். ஆறாவதாக, லில்லே அர்ஷ், அரிசின் நிழலுக்கு கீழே ஏழு பேர்களை தங்க வைப்பானே, அதில் ஒன்று தஹாபாஃபில்லா, இறைவனுக்காகவே யார் ஒருவரை ஒருவர் நண்பர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரிசுக்கு கீழே நிழல் கொடுப்பான். ஏழாவதாக, இக்ராமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையிலே சங்கைப்படுத்துவான். எட்டாவதாக, குறுகிய காலத்திலேயே அவரை நல்லவனாக மாற்றிவிடுவான். பெரிய பாவி சைபர் பொருட்களும் பெரிய பாவி, பெருமானாரையும் தோழரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறார், திட்டம் தீட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாயகத்தை அழிக்க, இஸ்லாத்தை அழிக்க, ஆனால் பெருமானாரும் அவர்களின் தோழர்களும் நடந்து கொண்ட முறையை பார்க்கிறார். இப்படி ஒரு தலைவரா? ஒழுச்சங்க அந்த தண்ணியை பிடிச்சி தலைவிக்கிறாங்க. அந்த தலைவரை நேரடியாக பார்க்கவே இல்லை, தடை குனிந்துதான் பார்க்கிறார்கள். அந்த தலைவரிடத்திலே நடந்து கொள்ளுகிற முறை, மனமாற்றம் ஏற்படுகிறது. போர்க்களத்தில் மனமாற்றம் ஏற்படுகிறது. நேரா வந்தாரு, ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, உங்களை அழிக்கணும்னு தான் வந்தேன், ஆனா நடந்துக்கிற முறையை பார்த்தாக்கா எனக்கு பிரியமா இருக்கு, என்னையும் உங்களுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்வீர்களா? கேட்ட என்னையும் உங்கள் நண்பராக ஆக்கிக் கொள்வீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்கிறார். பெருமானார் ஒரு வாளை எடுத்து கொடுத்து, இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது பெருமானார் வாளை கொடுத்து எதிரிகளோடு போராடுங்கள் என்றார். சென்றார், வஃபாத்தாகிவிட்டார். ஒரு நேரம் தொடவில்லை, ஒரு நோன்பு வைக்கவில்லை, ஒரு ஆயத்து ஓதியதில்லை, எதுக்கும் இல்லை, எதுக்கும் இல்லை. கொஞ்ச நேர நல்லவரின் தோழமை, கொஞ்ச நேர நல்லவரின் தோழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ஷஹீதாகி விட்டார், இவர் சொர்க்கவாசி என்றார். இவர் ஷஹீத், இவர் சொர்க்கவாசி. காரணம், நல்லவரோடு சேர்ந்ததால். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, கொஞ்ச நேரம் நல்லவர்களின் சவகாசம், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வாலாக்களின் சவகாசம் பெரிய வரக்கத்தை கொடுத்துவிடும். அடுத்து அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அந்த மஹ்மன் அஹ்பபுத்த, நாம் யாரை இறைவனுக்காக பிரியப்படுகிறோமோ சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கும். பெருமானார் இடத்துல வந்து அனஸ் ரலி அல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், பத்தாண்டு காலம் பணி செய்த அனஸ் கேட்கிறார்கள், பெருமானாரை பார்த்து, நாயகனே உங்களுக்கும் எனக்கும் மரணம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் மரணம் இருக்கிறது. இருக்கிற காலத்திலெல்லாம் நாயகமே உங்களுக்கு நான் திருமத்தி செஞ்சேன், பணி செய்தேன், ஆனால் அப்பாத்தானதற்கு பிறகு உன்னை நான் போயிருவேன் அல்லது நீங்க போயிருவீங்க. நாளை மறுமையிலே உங்கள் அந்தஸ்து ரொம்ப உயர்வாக இருக்கும். நான் எங்கே இருப்பேனோ தெரியவில்லையே நாயகமே, ஆனால் என் நிலை என்ன நாயகமே, என் நிலை என்ன நாயகமே, உங்களுக்கு அங்கும் ஹிதுமத்து செய்ய வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பிரியம் அல்லாவுக்காக என்னை பிரியப்பட்டாய், அதனால அந்த மகமன் அகபபுத்த நீ யாரை பிரியப்படுகிறாயோ அந்த முகம்மதோடு நாளை இருப்பாய். நல்லவர்களை பிரியம் நாளை சொர்க்கத்திலும் ஒன்றான். கடைசி கடைசி பத்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியப்பட்டவர்கள் மனாவிரும் மின்னூர். நாளைக்கு ஒரு மெம்பர் இருக்கும், இந்த கல்லில் செஞ்ச மெம்பர் அல்ல, இங்க இருக்கிற மெம்பர்கள்லாம் கல்லில் செஞ்சதே, மனாபிரும் மின்னூர் பிரகாசத்தாலான மெம்பர்கள், அதிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார்களாம். எல்லோரும் கேட்பார்களாம், இவர்கள் யார்? இவர்கள் இறைவனுக்காகவே தோழர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதனால நல்லவர்களின் தோழமை உள்ளத்தை உருக்கும், இலகுவாக்கும், கெட்டவர்களின் தோழமை உள்ளத்தை கல்லாக்கிவிடும். நான்காவதாக அன்புக்குரியவர்களே, மார்க்கம் பேசுகிறது இஸ்திமா உலகினா வல் மியூசிக் வல் மசாமியர். மியூசிக் சாதனங்களை கேட்பது உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். மியூசிக் சாதனங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இலகுவாக்க அது கடுமையாக்கிவிடும். இன்னைக்கு அது இல்லாத இளைஞனே இல்லை, சொல்ல முடியுமா? அது பைக்ல போறப்ப அல்லது எங்கேயாவது உட்காரும் போது அந்த காதல தூக்கி மாட்டினாத்தான் அவனுக்கு நிம்மதி. பஸ்ல ஏறி உட்கார்ந்தா காதல மாட்டிட வேண்டியது. கண்ட பாடல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கினா யும்பித்துல் நிஃபா கமா யும்பித்துல் மாவா சஜர். தண்ணீர் எப்படி மரத்தை வளர்க்குமோ அது மாதிரி பாடல்கள் நிஃபாக்கை நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சினிமா வந்து இந்த பாடல் வந்து எவனாவது திருந்தின உலகத்தில் இருக்கானா? பாட்டு கேட்டு நாகூரணிவா பாட்டா கேட்டார், இவர் வழியுள்ளா வாய்த்தாரு, ஒருத்தனை காட்ட முடியுமா? பாட்டு கேட்டு அழிந்து போனவர்கள் யாராலாம்? பாட்டு கேட்டு இறைநேசராக பாட்டை கேட்டார் பள்ளிவாசலுக்கு வந்துட்டார், சொல்ல முடியுமா? நல்லவனா இருந்தா பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தா பாட்டை கேட்டா உதவி வெளியே போயிட்டான் இப்படின்னு வேண்டாம் சொல்லலாமே தவிர, பாட்டை கேட்டு பள்ளிவாசலுக்கு வந்தார், அவரு பாட்டை கேட்டார் இறைநேசராக போனார், ஒருவர் கூட கிடையாது. இந்த பாடல் இருக்கிறதே அன்புக்குரியவர்களே, இது நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கும். இவனு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அரபு நாட்டில் அந்த காலத்திலே பாடல் இருந்தது இஸ்தம்பூர் என்று சொல்லுவார்கள். இந்த பெரிய இதை வச்சு ஊதிட்டு இருப்பாங்களா இல்லையா? இதை கேட்கிற பொழுது இவனு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் காதிலே கை வைத்துக் கொண்டுதான் நடப்பார்களாம். அந்த பாடல் என் காதிலே விழுந்துவிடக்கூடாது, அந்த வீணா என் காதிலே விழுந்துவிடக்கூடாது என்று கை வைத்துக் கொண்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு இப்பத்தாக மார்க்கத்தை காத்தவர்களுடைய குடும்பங்களில் இன்றைக்கு பாடல் இல்லாமல் பிள்ளைகள் உறங்குவதில்லை. பிள்ளையை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு, எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு, பிள்ளைகளை உணவு ஊட்டுறதுக்கு ஒரு பாட்டு, அத்தனைக்குமே இன்றைக்கு பாட்டு உலகமாக மாறிப்போனது. நம்முடைய வீடுகள் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை அன்புக்குரியவர்களே, இந்த பாடல்கள் உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். அஞ்சாவதாக கஸ்ரத்துல் அக்லி வல் நௌமி வல் கலாம், அதிகமாக சாப்பிடுவது, அதிகமாக தூங்குவது, அதிகமாக பேசுவது, இது எல்லாம் உள்ளத்தை கடுமையாக்குவது. இன்றைக்கு குறைவாக சகாபாக்கள் சாப்பிட்ட மாதிரி, தாபிகீன்கள் தாபிகீன்கள் சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு சாப்பிடுற ஆட்கள் ரொம்ப குறைவு. அப்படியே சாப்பிடுறாங்கன்னா டாக்டர் சொல்லியிருப்பாரு இனிமேல் நீ எதையுமே தொடக்கூடாது. டாக்டர் சொல்லியிருந்தார்னா கேட்பாரு, இல்லைன்னு சொன்னா முடிஞ்ச வர ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் உள்ள போகும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை படித்ததுண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஏழு தினம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். ஏழு நாள் ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் தொடர்ந்து ஏழு நாள் சாப்பிடல. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானாரே ஏழு தினம் சாப்பிடவில்லை என்று நானும் அப்படி இருக்க ஆரம்பித்தேன். மூன்று நாளைக்கு மேலே தாங்கவில்லை. அந்த நாயகத்தை என்னால் தொட முடியவில்லை என்கிறார்கள். பெருமானாரை என்னால் தொட முடியவில்லை. இருளக சக்கரவர்த்தி ஏழு நாள் சாப்பிடவில்லை. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு நேரம் சாப்பிடாத நேரம் உண்டா? அதிகமாக சாப்பிடுவது உள்ளத்தை கள்ளா. அதிகம் தூங்குவது. பெருமான சகாபாக்களை பற்றி அல்லா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்வான், தத்த ஜாப்பா ஜுனூபுகுமனில் மல்லாஜே. அவங்க படுத்தாங்கன்னாக்கா அந்த முதுகெலும்பெல்லாம் நிக்காதான், வேகமாக எழுமா. நமக்கெல்லாம் முதுகெலும்ப கீழே வச்சு படுத்தா தான் படுத்த மாதிரியே இருக்கும். அப்படியே பஸ்ல தூங்கிட்டு வந்திருப்பாரு, ட்ரெயின்ல தூங்கிட்டு வந்திருப்பாரு, கீழே அப்படி முதுக வச்ச ஒண்ணுதான் அழுகும் இல்லா. என்ன ராகத்து மாஷா அல்லா, என்ன ராகத்துன்னு அப்படி கீழே விழுவாரு. ஏன்னா முதுக வச்சு படுக்கிறது மனுஷன் மட்டும்தான், முதுக பூமியில வைக்கிற ஐட்டம் நம்மால் மட்டும்தான். அப்படி வச்ச உடனே கிடைக்கிற ஒரு சுகம் இருக்குது, அதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த சுகத்தை நாம் தேடுகிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பெருமானா அப்படி முதுகை முழுமையாக வைத்து படுக்கவில்லை என்கிறார். தத்த ஜாப்பாச்சு நூபுகுமணியில் மவாச்சு. படுக்கிற பொழுது வேகமாக எழுவார்களா? துடித்து எழுவார்களா? காம ருவைதா பத்தகல் பாப ருவைதா சல்லா ருவைதா. இந்த குடும்பத்துக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் கொடுக்காம ரகசியமாக எழுவார்கள், கதவை திறப்பார்கள், போய் தக்பீரை கட்டி தொழுது கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நாயகம் ஒரு நாள் கூட இரவு முழுக்க தூங்கியதாக ஒரு வரலாறு இல்லையே. ஒரே ஒரு நாள், 63 ஆண்டு காலம், அதிலும் 23 ஆண்டு கால நுபுவத்தின் வாழ்க்கையில் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஒரே ஒரு நாள் பெருமானார் நம்மை போல ராத்திரி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தாங்க, காலையில 8 மணி வரைக்கும் தூங்கினாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த நிலைமை தான். பஜ்ர பார்க்காத இளைஞர்கள் நிறைய வந்துட்டோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஒரே ஒரு நாள் தூங்கியதற்கு ஒரு வரலாறு இல்லை. எழுவார்கள் எழுவார்கள், தொழுவார்கள் தொழுவார்கள். யாருக்காக? இந்த உம்மத்திற்குத்தானே அழுதார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது தொழுது அழுவார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை நீ காப்பாற்றுவாயாக, சொர்க்கவாசியாக ஆக்குவாயாக. அன்புக்குரியவர், ஒரு நாள் நாம தொழுது அந்த ரசூலின் உம்மத்தாக யா அல்லாஹ் என்னை ஆக்கு. நாளை மறுமையிலே ஒரே ஒரு நாள் ரசூலுக்கு ஹிதுமத்து செய்கிற, ரசூலுக்கு பணிவிடை செய்கிற வாக்கியத்தை கொடு என்று கேட்டிருக்கிறோமா? துண்ணோம், அதிகமாக தூங்குவது. சுலைமானு தாராணி ரஹமத்துல்லாஹி தாலாலே என்னவர்கள் ஒளி செய்ய போனவர், நரகத்தை நினைக்கிறார் சுலைமானு தாராணி. ஒளி செய்ய போனவர் அழுது அழுது அழுது அழுது சுபுகாகிவிட்டதாம். இஷாவுக்கு போனவர் சுபுகாயிடுச்சு. அந்த அளவிற்கு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்கள், தூக்கத்தை துளைத்து வாழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு அதிக தூக்கம் உள்ளத்தை கடுமையாக்கியது. அதனால அல்லாஹுவையே சிந்திக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற. ஆறாவதாக கஸ்ரத்துல் முனாதரா, அதிகமான சர்ச்சைகள் உள்ளத்தை கடுமையாக்கி. சர்ச்சைகள், நான் சிறந்தாளா, நான் சிறந்தாளா, இவர் ஒரு 10 ஆதாரத்தை கொண்டு வர்றது, இவர் ஒரு 10 ஆதாரத்தை கொண்டு வர்றது, இப்படியே போடுகிற சண்டைகள் சர்ச்சைகள் இருக்கிறதே, உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை இப்படித்தான். இங்கிட்டு ஒரு 20-50 இளைஞர்கள், இங்கிட்டு ஒரு 50-20 இளைஞர்கள், நாம தான் சிறந்தவங்க, நாம தான் சிறந்தவங்க, இவரு இவரை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, இவரு இவரை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இந்த நிலையில் இரண்டு பேர்களும் உள்ளம் கடுமையானவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவலம் நடக்கிறது. கசரத்துல் முனாரா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், 30 ஆண்டுகள் முனாதரா செய்து செய்து செய்து நான் வாதம் செய்து செய்து கடைசியிலே ஒரு முடிவுக்கு வந்தேன், இந்த வாதமே இனிமேல் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தேன் என்றார் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எஹ்யாவில் எழுதுவார்கள். 30 ஆண்டுகளுக்கு ஏழாவதாக கஸ்ரத்துல் மால், அதிக பணம் உள்ளத்தை இருக வைத்துவிடும். காசு இல்லாத போது இருக்கிற இந்த இரையச்சமும் பயமும் காசு வந்ததற்கு பிறகு வராது. ஃபிரௌனுக்கு காசு வந்தது, அனரப்புக்கும் உள்ளால நான் தான் அல்லான்ட்டான். காசு வந்ததற்கு பிறகு நான் தான் அல்லான்ட்டான். அதுவரைக்கும் சொல்லாதவன் போய் இபிலீஸே பார்த்தானா ஃபிரௌன, ஏய் அப்பா நீ தானே ஃபிரௌன், ஆமா என்ன கூட நீ மிஞ்சிட்டேன்னு. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் வழிகெடுத்து உன்னையும் நான் தான் வழிகெடுத்தேன், ஆனா நான் ஒரு நாள் கூட நான் அல்லான்னு சொன்னதே இல்லை, நீ என்னெல்லாம் தாண்டி நான் தான் அல்லான்ட்டேன், பரவாயில்ல சபாசு. நான் வந்த காசு உள்ளத்தை கடுமையாக்கியது இல்லையா? எட்டாவதாக அன்புக்குரியவர்களை, கசரத்துல் லஹக், அதிகமான சிரிப்பு உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா, எங்கே சிரிப்பு அரங்கங்கள் இருக்கிறதோ, அரட்டை அரங்கங்கள் இருக்கிறதோ, அங்கு கூட்டங்கள் நிறைந்திருக்கிறது. அப்படி சிரிச்சாவது கொஞ்ச நேரம் நம்ம ரிலீஃப் ஆயிட்டு வரலாம். ஆனா மார்க்கம் சொல்லுகிறது, கசரத்துள்ளி துமித்துல் கல், உன் உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும், கடுமையாக்குறதோடு சேர்த்து மௌத்தாக்கிவிடும். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை அன்னவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா வீட்டையெல்லாம் போய் பார்த்தா ஒரே தண்ணீரா இருக்கிறது. எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன வீட்டை கழுவி விட்டுருக்கீங்களான்னு. அப்ப அந்த பணியாளர்கள் சொன்னார்களா, இது தண்ணீர் அல்ல கண்ணீர் என்றாங்க. வீடு நிறைய வீட்டை கழுவுன மாதிரி கண்ணீர் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நம்ம என்னைக்காவது அழுதுருக்கோமா வாழ்நாள்ல? நம்ம முகத்தை கழுவுற அளவுக்காவது கண்ணீர் வந்திருக்குதா? தகப்பனார் மௌத்தப்ப உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்கிறார். எல்லாரும் போறவங்க தான், மத்தவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனா மௌத்தா போன மகனே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறார் வந்தவங்களுக்கு. அது எல்லாரும் மௌத்தா போறவங்க தான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வர்றவங்க ஆறுதல் சொல்லணும்னு சொன்னா இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறார். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இந்த கசரத்துல் அதிகமான சிரிப்பு உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும். ஒன்பதாவதாக குல்லு ஷஹ்வா, காமம் இச்சை உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். எந்த மனிதனுக்கு காமம் பேறுகிறதோ, இச்சை அதிகரிக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இந்த நோன்பு இச்சையை அடக்கிவிடும், காமத்தை ஒடுக்கிவிடும் என்றார்கள். ஆனா இன்னைக்கு 3 வயசு பிள்ளைகள், 4 வயசு பிள்ளைகளை சேர்ந்து கற்பழிக்கிற அவள சூழல் இன்றைக்கு உலகத்திலே நடக்கிறது இல்லை என்று சொல்ல முடியுமா அன்புக்குரியவர்களே? காரணம், காம உலகத்திலே வாழ்ந்து சின்ன சின்ன பிள்ளைகள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? பப்ளிக்காக ரோட்டிலே வைத்து கற்பழிக்கிற அவள சூழல் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது என்றால் அது காமம். இந்த காமம் உள்ளத்தை கடுமையாக்கிவிடும். எதை பத்தி யோசிக்க தோண? 10வதாக முதாபஹத்துன் நஃப்ஸ், மனோ இச்சைப்படி வாழ்வது. இன்றைக்கு இதுவும் நம் சமூகத்தில் அதிகரித்திருக்கிறது. ஒரு வீட்டில் போய் பார்த்தா வெட்டினரி டாக்டர், இந்த வீரோ மாதிரி ஒரு சாமி, வெங்கடாச்சலபதி சாமி, அந்த நம்ம இஸ்லாமிய பெண்மணி வச்சிருக்கு. நவுது பில்லா உள்ள நுழைச்ச உண்டா, அது என்னம்மா நீங்க ஒரு முஸ்லீம் இதை தூக்கி வச்சிருக்கிறீங்களே என்று கேட்டான். ஒரு வருஷமா தேடி வாங்கினே, அதுல பணம் பொடிப்புங்கிறதுக்கு அப்படி வாங்க. ஏன் சம்பளம் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிறது பத்தாதா? கவர்மெண்ட் பெரிய சம்பளத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் மார்க்கம் தெரியவில்லை. மனம் என்ன சொல்லுகிறதோ அதை மார்க்கமாக்கிக் கொண்டு இன்றைக்கு இவ்வளவு தூரம் படித்திருக்கிற, எல்லா ஆராய்ச்சியையும் செய்திருக்கிற இந்த பெண்மணி, அன்புக்குரியவர்களே, மார்க்கம் குறித்து, அல்லாஹ் குறித்து இன்னும் ஆய்வுக்கே வரவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனம் என்ன சொல்லுகிறதோ அந்த முறைப்படி யார் வாழுகிறார்களோ, துக்ஸில் கல், அது உள்ளத்தை அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 70,000 அறைகளை கொண்ட சொர்க்கம் இருக்கும். அந்த ஒரு சொர்க்கத்துக்குள்ள 70,000 அறைகள், ஒண்ணுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 4 ரூம் இருந்துச்சுன்னு சொன்னாரே, என்ன மாதிரி? ஆகா, இன்னைக்கு பாம்பேயிலே பெரிய கட்டிடம், ஏன் உலகத்திலேயே பெரிய கட்டிடம் அம்பானி கட்டி இருக்கிறார், 27 மாடி, அதுல இத்தனை அறைகள் இருக்கிறது. பெருமையா பேசுறமே, 70,000 அறைகளை கொண்ட சொர்க்கம், இது யாருக்கு தெரியுமா? யா நஃப்ஸை அடக்கி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரிசிக்கு கீழே சில மாளிகைகளை பார்த்தேன், இந்த மாளிகைகள் யாருக்கு என்று நான் கேட்டேன் ஜிப்ரீல் இடத்திலே. ஜிப்ரீல் சொன்னார்கள், அரிசிக்கு கீழே இருக்கிற மாளிகை யாருக்கு என்றால், யார் நஃப்ஸை அடக்கி வாழுகிறார்களோ அவர்களுக்கு என்றார்கள். ஆனால் நஃப்ஸை அடக்கி வாழுகிறோமா? இந்த நஃப்ஸ் இருக்கிறது, இது உள்ளத்தை கல்லாக்கிவிடும். எனவே இந்த 10 உள்ளத்தை கல்லாக்கும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை உள்ளம் இலகுவான உள்ளம் படைத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. உள்ளத்தை கல்லாக்குவதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாக்குறு தமானில் நேற்று சரியான விடை சொன்னவர்கள் 36 பேர்கள், அது யாருன்னு பேர் சொல்லாம விட்டுட்டோம். நேற்று கேள்வி உங்களுக்கு தெரியும், முதல் கேள்வி கேட்டது நேற்று, குர்ஆனை ஓதுகிற பொழுது மலக்குகள் வந்தது யார்? யார் ஓதும்போது? உசைதி பண்ணு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. தாவூத் அலி இஸ்லாம் இரண்டாவது கேள்வி கேட்டோம். தாவூத் அலி இஸ்லாத் வசலாம் அன்னவர்கள் உருக்கு சட்டை செய்கிற பொழுது ஒருவர் மௌனமாக இருந்தே தெரிந்து கொண்டார். அவர் யாருன்னு கேட்டோம். அவங்கதான் லுக்மான் அலி இஸ்லாம். வாங்கு சொல்லும் பொழுதெல்லாம் அழுது கொண்டிருந்த சஹாபி யாருன்னு கேட்டோம். அவங்க இப்னு அப்பாஸ் ரலி அல்லா முத்தலா. இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் எழுதவர்கள் ஒன்னு ஜலாலுத்தீன் மரக்கடை. இது நேற்றுள்ளதான் சொல்றேன், சொல்லல நேற்று யாரு இன்னைக்கு நேற்று யாரும் சொல்லல. நேற்று உள்ளவர்கள் ஜலாலுத்தீன் மரக்கடை, சதாம் ஹுசைன் மரக்கடை. யார் சதாம் ஹுசைன்? சலாஹுத்தீன் மரக்கடை. அல்ஹம்துலில்லா. நேத்தா முந்தா நேத்தா? முந்தா நேற்று உள்ளதா? சாரி, அது முந்தா நேற்று உள்ளது. நேற்று உள்ளது. இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் சொன்னவர்கள் 13 நபர் சொல்லியிருக்கிறார்கள். அது மொபைல் மைதீனா, முபாரக் மைதீன், முபாரக் மைதீன். இதே போல சாகுல் ஹமீத் கோட்டை மேடு, ஷாகுல் ஹமீத். மூணாவது அஸ்லம் பாஷா மரக்கடை, அஸ்லம் பாஷா மரக்கடை வந்திருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய கேள்வி, முதல் கேள்வி இன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எச்சியை குமிந்தவன் யார்? விருந்துக்கு போகும்போது பெருமானாரின் மீது எச்சியை குமிந்தவர் யார்? இரண்டாவது கேள்வி, 70,000 அறைகள் கொண்ட சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? 70,000 அறைகளை கொண்ட சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது? மூன்றாவது கேள்வி, நல்லோர்களை நட்புக் கொள்வதால் அல்லாஹ் ஒரு மெம்பர் கொடுப்பான், அந்த மெம்பர் எதனால் இருக்கும்? நல்லோர்களை நேசிப்பதால் அல்லாஹ் ஒரு மெஹராப் மெம்பர் அமைப்பான், அது எதனால் இருக்கும்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் எழுதி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள